ஸ்ரீமன்னூதனரங்கநாதத்ராடப்தாத்மவித்யாலயம் ஸ்ரீமன்னூதனலக்ஷ்மணாரத்ராட் சம்ப்ராப்ததுரியாஸ்ரமம் ஸ்ரீவாசேந்திரகடாட்சகுந்தசுதாலக்ஷ்யாத்மயோகாங்க்ஷிதம் ஸ்ரீமன்னூதனவாகதீசயமினம் பக்த்யாஸ்ரயாமோகுரும் நவ்யவாகீஷயோகீந்திரஆயாஸ்ய பரசேவினம் ப்ரஹ்மதந்திரஸ்வதந்திரஹர்யம் பஜாம ஸ்வாத்மசம்பதம் யஸ்ய வாக்வ்ருத்தி பர்யந்தா யதிராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ பூயோ நமோ நம. விஷுத்த விஜ்ஞான கணஸ்வரூபம் விஜ்ஞான விசாரண பத்த தீட்சம் தயாநிதிம் தேகபிருதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவம் அஹம் பிரபத்யே. ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லீம் ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாக்ஷாக்ஷமாம் கருணயா கமலாமிவாண்யாம் கோராமணன்ய சரணம் பிரபத்யே. சபாயை நமஹ. வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் என்ற தலைப்பில் இன்று நாம் 17வது பாசுரத்தை அனுபவிக்க இருக்கின்றோம். அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் என்று சொல்லக்கூடியதான பாசுரம். சாமான்யமாக பார்த்தால் இந்த பாசுரத்தில் நந்தகோபர், யசோதை, பலராமன், கிருஷ்ணன் இவர்களை எழுப்பக்கூடியதாக நமக்கு மேலிருந்த வாரியாக ஒரு அர்த்தத்தை விளைவிக்கக்கூடிய பாசுரம். இந்த பாசுரத்தினுடைய உள் அர்த்தத்தை கூர்ந்து கவனித்தால் வரிசையாக யாரை எழுப்புகின்றார்கள் அப்படின்றதை பார்த்தால், முதலிலே ஆச்சாரியனை எழுப்புகிறார்கள், பிறகு திருமந்திரம், அதன் பிறகு மந்திரார்த்தம், அதன் பிறகு திருமந்திரார்த்த சாரம் என்று நான்கும் உணர்த்தப்படுகிறது இந்த பாசுரத்தில். இப்போ ஆச்சாரியனை எழுப்புகிறார்கள், திருமந்திரம், மந்திரத்தினுடைய அர்த்தம், மந்திரார்த்த சாரம் என்று நான்கு சொல்லப்படுகிறது. முதலிலே ஆச்சாரியனை எழுப்புகிறார்கள். அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய். ஏன்னா ஆச்சாரியர்கள் நமக்கு மூன்று விதமான தானங்களை பண்ணுகிறார்கள். அம்பரம் என்றால் வஸ்திரம் என்று சாமான்யமாக பொருள். அம்பரம் என்றால் ஆகாசம் என்றும் ஒரு பொருள் உண்டு. அதாவது சிதம்பரம் என்று நாம் ஒரு ஊரை சொல்கிறோம் அல்லவா, சிதேவ அம்பரம் சிதம்பரம். சித் என்றால் ஞானம் என்று பொருள், ஞானாகாசம். அதனால்தான் அதற்கு திருச்சித்திரக்கூடம் என்றும் சொல்லப்படுகிறது. அதுல அம்பரம் என்றால் ஆகாசம் என்று பொருள். பரமாகாசம், வியோம பதம் அப்படின்னு சொல்லக்கூடியதான உயர்ந்த ஸ்ரீவைகுண்டமானது இந்த இடத்திலே சொல்லப்படுகிறது. தத்விஷ்ணோ பரமம் பதம் சதா பஷ்யந்தி சூரயா. தினமும் நாம் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேத மந்திரம். பரமாகாசம் பரமே வியோமன் என்றெல்லாம் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஸ்ரீவைகுண்டத்தையே நம்முடைய கைகளிலே வைக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஆச்சாரியர்கள். ஆச்சாரியர்கள் பிரார்த்தித்தால், நம் ஆச்சாரியர்களை பிரார்த்தித்தோம்னா ஸ்ரீவைகுண்டத்தை கூட நம்முடைய கையிலே கொண்டு வந்து விடுவார்கள் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் சொல்லப்படுறது. அர்ச்சராதி மார்க்கத்தில் நம்முடைய ஆத்மா மேலே செல்லும்படியாக நம்மை உயர்ந்த இடத்திலே வைக்கக்கூடியவர்கள் ஆச்சாரியர்கள். பரமபதம் என்கின்ற ஆகாசத்தை நமக்கு கொடுக்கக்கூடியவர்கள் ஆச்சாரியர்கள். அதே மாதிரி அன்னதானமும் பண்ணக்கூடியவர்கள் ஆச்சாரியர்கள். அன்னம் பிரம்மேதி வியஜானாத் வேத வாக்கியம் இருக்கு. அதே மாதிரி பிருகுர்வை வாருணிஹி வருணம் பிதரமுபசசார அதீஹி பகவோ பிரம்மேதி. இப்படியெல்லாம் தைத்திரிய உபநிஷத்து ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. பிருகு மகர்ஷியாக இருக்கக்கூடியவர் தன்னுடைய தந்தையாக இருக்கக்கூடிய வருண பகவானை பார்த்து பரபிரம்மமானது எது அப்படின்னு கேட்டார். அதற்கு தந்தை அவரவரே அதை உணர வேண்டும் அப்படின்னு இருக்கிறபடினால நீ சென்று தபஸ் செய்வாயாக அப்படின்னு சொல்லிட்டார். தபஸ் பண்ணி தெரிந்து கொள் என்பதாக தந்தை சொல்லப்பட்டது, தந்தையாலே சொல்லப்பட்டது. பிருகு போய் தபஸ் பண்ணார். கொஞ்ச நாட்கள் கழித்து பரபிரம்மத்தை நான் தெரிந்து கொண்டேன் என்று சொன்னார். என்னது பரபிரம்மம்? அன்னமே பரபிரம்மம். அன்னம் பிரம்மேதி வியஜானாத், அன்னம்தான் பரபிரம்மம் அப்படின்னு சொன்னார். பிரசாதம் இல்லாமல் இருக்க முடியுமா? மத்தியானம் சாப்பிட்டா தானே அடியனால இப்ப உபன்யாசம் பண்ண முடியாது. நான் வந்து இந்த உபன்யாசத்தை மத்தியானம் 3 மணி வாக்கில் பண்றேன், உங்களுக்கு அது மறுநாள் கார்த்தால கிடைக்கிறது. அப்ப மத்தியானம் சாப்பிடாம போனா உங்களை அடியனால பேச முடியுமா? வேதவாக்கிய ஸ்ரீபாஷ்யத்திலே சொல்லப்பட்டிருக்கு, அன்னமயம் சரீரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நாம் காரியங்களை செய்ய வேண்டும் என்றால் அன்னம் தேவைப்படக்கூடிய ஒன்று. இதை ஆச்சாரியர்கள் நமக்கு கொடுக்கிறார்கள். எப்படி கொடுக்கிறார்கள் என்பதெல்லாம் நமக்கு ரொம்ப ஸ்பஷ்டமாகவே தெரியக்கூடிய ஒரு விஷயம்தான். அதனால அன்னம் பரபிரம்மம் அப்படின்னு சொல்லியிருக்கார் பிருகு மகரிஷி. மறுபடியும் அன்னம் கிடையாது, மறுபடியும் தபஸுக்கு போ அப்படின்னு சொன்னார் வருணன். மறுபடியும் கொஞ்ச நாள் தபஸ் பண்ணார். அதுக்கப்புறம் என்ன பண்ணார்? உயர்ந்த பிராணம் தான் பரபிரம்மம் அப்படின்னு சொன்னார். அன்னம் இருந்தாலும் சரீரத்தில் பிராணன் இல்லைன்னா சாப்பிட முடியுமா? அதனால பிராணந்தான் பரபிரம்மம் அப்படின்னார் வருணன். நான் சொன்னார் பிருகுவை பார்த்து மறுபடியும் தபஸுக்கு போ அப்படின்னு சொன்னார். கொஞ்ச நாட்கள் கழித்து வந்து பரபிரம்மம் என்பது எதுன்னா மனசுதான் பரபிரம்மம் அப்படின்னு சொன்னார். நிறைய சக்கரை பொங்கல் இருக்கு, நிறைய புளியோதரை இருக்கு, ஒருத்தருக்கு பிராணனும் இருக்கு, ஆனா அதை சாப்பிடக்கூடிய மனது இல்லை அப்படின்னால் ஒண்ணுமே பண்ண முடியாது, அதை அனுபவிக்க முடியாது. ஆனால் மனஸ்தான் முக்கியம், மனஸ்தான் பிரம்மம் அப்படின்னு சொன்னார். உடனே அதையும் ஏற்றுக்கொள்ளாமல் வருணன் மறுபடியும் தபஸுக்கு போ அப்படின்னு சொன்னார். விஞ்ஞானம் தான் பிரம்மம்னு சொன்னார், அதையும் ஏத்துக்கல, மறுபடியும் போனார். ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத், ஆனந்தா பிரம்ம இது வியஜானாத் அப்படின்னு ஆனந்தந்தான் பரபிரம்மம் என்று ஆனந்தமயனான பரபிரம்மத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதாக அன்னத்தில் ஆரம்பித்து ஆனந்த பரியந்தம் உபனிஷத்தானது பரபிரம்மம் எது என்று கேட்டுக்கொண்டு பார்கவி வருணி வித்யா என்று சொல்லக்கூடிய பிரம்ம வித்யையில இந்த விஷயமானது சொல்லப்பட்டிருக்கிறது. அதத்தான் ஆண்டாள் நாச்சியார் இந்த இடத்துல அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் அப்படின்றத காட்டார். இதுதான் வேதமனைத்துக்கும் வித்தாகும் என்ற தலைப்பிலே நாம் பார்க்கக்கூடியதான விஷயம். அதுக்கு மேல ஆச்சாரியர்கள் எழுப்பப்படுகிறார்கள். இந்த பாசுரத்துல ஆச்சாரியர்கள் என்னென்ன உபகாரங்களை செய்கிறார்கள் என்பதும் இருக்கு. நமக்கு திருமந்திரத்தை போதிக்கிறார்கள், திருமந்திரார்த்தத்தை சொல்லி வைக்கிறார்கள், திருமந்திரத்தினுடைய சாரத்தையும் திருமந்திரார்த்த சாரத்தையும் நமக்கு உபதேசிக்கிறார்கள் இல்லையா. எத்தனை அஷ்டாட்சர சம்சித்தா மகாபாகோ மகீயத்தே ந தத்திர சஞ்சரிஷ்யந்தி வியாதி துர்பிக்ஷ தஸ்கராஹா என்று நாரதீய ஸ்லோகம். அஷ்டாட்சர மந்திரத்தை கொண்டாடக்கூடிய இடத்துல வியாதியோ பஞ்சமோ திருடர்கள் இவர்கள் அந்த இடத்துல சஞ்சரிப்பதில்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மந்திரம் ஒண்ணு சாதாரணமான மந்திரம் கிடையாது. ஏன்னா பத்ரிகாசிரம க்ஷேத்திரத்துல பரமாத்மா உபதேசம் பண்ணப்பட்ட, பரமாத்மாவால உபதேசம் பண்ணப்பட்ட மந்திரம் இது. அதுவும் பாரத தேசத்துல உத்துங்க ஸ்தானத்துல உள்ள இமயமலை சாரல்ல பரமாத்மா பத்ரி க்ஷேத்திரத்துல அவதாரம் பண்ணியிருக்கா. அதனால ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்தின் மூலமாக பத்ரிகாசிரம எம்பெருமானையும் மங்களாசாசனம் பண்ணுகிறாள் அப்படின்றதும் சில வியாக்கியானங்கள் மூலமாக தெரிகிறது. இந்த இடத்துல கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதா அறிவுராய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த இடத்துல திருமந்திரம் ஸ்திரீலிங்கமாக சொல்லப்பட்டது அப்படின்னு பெரியவாளுடைய உரையிலிருந்து தெரிகிறது. அஷ்டாட்சரத்தை காட்டிலும் உயர்ந்த மந்திரம் ஏதாவது இருக்குமான்னு பார்த்தால் எதுவுமே இல்லை. மந்திர மாதா பிதா குருஹு அப்படின்னு சாஸ்திரம் சொல்லப்படுறது. நமக்கு யார் தந்தை? உபதேசம் பண்ணக்கூடியவர் தந்தை. அவரால் கொடுக்கப்பட்ட மந்திரமானது தாய் ஸ்தானத்தில் இருக்கக்கூடியது. இந்த பாசுரத்துல திருமந்திரமானது பறக்க பேசப்படுகிறது அப்படின்றத சொன்னோம். இது சர்வபூதஸ்ச நாராயண, வீராச்ச நாராயண, அக்னிஸ்ட நாராயண, இந்திரஸ்ட நாராயண, கருடஸ்ட நாராயண, ஈசானஸ்ட நாராயண, பிரம்மாஸ்ட நாராயண, ருத்ரஸ்ட நாராயண, இப்படின்னு சொல்லிகிட்டே போய் இல்லையா, கடைசியில பிராணஸ்ட நாராயண, அபானஸ்ட நாராயண, மகாமந்திரஸ்ட நாராயண, பரமாத்மா சனாதனா அப்படின்னு எல்லோரையும் சேர்த்து சொல்லக்கூடியதாக எல்லாமே நாராயணன் என்பதாக, மரம் மந்திரம் அஷ்டாட்சர மந்திரம் மரம் யானை எல்லாம் நாராயணன் என்று சொல்லக்கூடிய விஷயம் இது. இதுல நம்மளால ஒரு கேள்வி கூட கேட்க விடாமல் எல்லாமே நாராயணன் என்பதாக சொல்லுகிறான். இந்த விஷயத்தை விளக்க வந்ததுதான் திருமந்திரமானது. அத இப்போ மாத்ரு பிரேமையானது மந்திரத்திற்கு இருக்கின்றபடியினால ஆண்டாள் நாச்சியார் இந்த இடத்துல யசோதை விஷயமாக சொல்லி திருமந்திர அர்த்தத்தை தெரிவிக்கிறாள் அப்படின்னு சொல்லப்பட்டது. மந்திரம் மந்திரார்த்த சாரம் அதே மாதிரி மந்திரார்த்தம் இதெல்லாமே சொல்லப்படுகிறது இந்த இடத்துல. மந்திரார்த்த சாரம் ரொம்ப முக்கியம். நின் திருவெட்டெழுத்தும் கற்று நாம் நிற்பது நின் அடியார்க்கு அடிமை அப்படின்னு திருமந்திரத்தை கற்றுக்கொள்வதனால் ஏற்படக்கூடிய பிரயோஜனத்தை நாச்சியார் இந்த இடத்துல சாதிக்கிறார். உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய். பாகவத பிரதிபத்தியானது நமக்கு ஏற்பட வேண்டும். செம்பொர் கழலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்காலோ ரெம்பாவாய் அப்படின்னு பாகவத பிரதிபத்தி ஏற்படுவதற்காக சில விஷயங்கள் சொல்லப்படுகிறது. பகவானிடத்துல நாம் பக்தியோடு இருப்போம், அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் பாகவத பிரதிபத்தியானது நமக்கு இருக்கணும். அது இருக்குமான்னு கேட்டால் அது ரொம்ப துர்லபமான விஷயம். பாகவதோத்தமர்களிடத்துல தோஷம் சொல்வது பெரிய அபச்சாரம். ஒரு நாளும் அவர்களிடத்துல நாம் தோஷத்தை சொல்லக்கூடாது. அதனால பாகவத பிரதிபத்தி வேண்டும் என்பதையும் இந்த இடத்திலே காட்டுகிறாள் ஆண்டாள் நாச்சியார். அதனால ஆச்சாரியன் திருமந்திரம் மந்திரார்த்தம் மந்திரார்த்த சாரம் இந்த நான்கையும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் என்ற தலைப்புல ஆண்டாள் நாச்சியார் இங்கு காட்டி அருளினாள் என்பதை நாம் இந்த இடத்துல அனுபவிக்கிறோம். இதோட இந்த உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிப்போம், நாளை பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.